அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே, உன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே. தாய்மை எனக்கே தந்தவன் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே. உன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என்னுயிரே. உன்னை விரும்பும் பூமியிலே, என்னை விரும்பும் ஓருயிரே, உரையல் தேடி அலையும் உலகே, இதயம் தேடும் என்னுயிரே. அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே, ஆலமரத்தின் விழுதினை போலே அனைத்து நிற்கும் உறவு தந்தாயே. வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் இரண்டு உயிர்கள்